నమశ్శివాయ ఓం నమశ్శివాయ ఓం నమశ్శివాయ ఓం నమశ్శివాయ ఉలగం ఏళిలం ఉళ్ళ మందిరం ఓం నమశ్శివాయ ఉలగ వాళ్కయిన్ ఆది మందిరం ఓం నమశ్శివాయ வாழ்க்கையின் வேரறுப்பது ஓம் நமச்சிவாயா வேத வாழ்க்கையை கூட்டுவிப்பது ஓம் நமச்சிவாயா காலனை காலெத்தியே விடும் ஓம் நமச்சிவாயா காமனை கண்ணழலிலே சுடும் ஓம் நமச்சிவாயா விதி மகளாயிரம் பழி சொல்லினும் அதையாவும் நம்பாமலே சிவனடியாரினை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் ஐயா ஹரஹர ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா எங்கு நோக்கினும் வந்து நிற்பது ஓம் நமச்சிவாயா சிந்தையாவிலும் சூழ்ந்து நிற்பது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஜாதி பேதமெல்லாம் கடந்தது ஓம் நமச்சிவாயா கால எந்திர கணக்கெடுப்பது ஓம் நமச்சிவாயா வேடனாய் சடையாண்டியாய் வரும் ஓம் நமச்சிவாயா வேதமாய் ஐம்பூதமாயான ஓம் நமச்சிவாயா மருண்டிடும் மனதிலே புது ஒளியென புகும் ஓம் நமச்சிவாயா இடர் வரும் காலமே நம்மை காத்திடும் இறை ஓம் நமச்சிவாயா ஹரஹர ஓம் ஓம் நமச்சிவாயா நீரணிந்தவர் நாவுரைப்பது ஓம் நமச்சிவாயா வாழ்ந்து பார்த்தவர் கண்டு கொண்டது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா கூழி வந்திட ஆடப்போவது ஓம் நமச்சிவாயா உலகம் ஏழிலும் சுழலப் போவது ஓம் நமச்சிவாயா ஜோதியாய் அண்ணாமலை அதன் மீது ஆடுகின்றான் மாதொரு சரிவாகனாய் சமநீதி சொல்லுகின்றான் கலியுக பூமியில் குருநாதனாக நம்மை ஆண்டு கொண்டு விட்டான் இழிக்குடல் உந்தியே வெளி தள்ளிடும் இப்பிறவி போக்குகின்றான் ஹரஹர ஓம் ஓம் ஓம் ஓம் எட்டு திசையிலும் பட்டு தெரிக்கும் ஓம் நம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா தாயுமானவன் தந்தையானவன் ஓம் நமச்சிவாயா எழ்பிறப்பிலும் கூட வந்தவன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா தூங்கும் போதிலும் கனவில் வருபவன் ஓம் நமச்சிவாயா. எங்கி அழுதிட தாங்கிக் கொள்பவன் ஓம் நமச்சிவாயா.